என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே? என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே. கைகள் தானாய் கோர்த்தாய் கட்டி முத்தம் தேனாய் வாட்டாய் இன்பம் இன்பம் சிங்காரலீலா. இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பு அன்பே? என்னை கண்டால் என்னென்னவோ ஆகுறாய் முன்பே முன்பே. அன்பே அன்பே அன்பே அன்பே.